பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல ஒரு பட்டாம் பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல வீணா போனா சரியே இல்லையே அட ஆனா ஊனா காணா போனா வழியே இல்லையே ஒரு புட்டி சைஸ் புசுவான கொளுத்தி நெஞ்ச நடுவில நிறுத்திட்டா ஒருத்தி ஒரு பட்டாம் பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல ஒரு கட்டுக்கோபான் அவனதான் கடத்தி நெஞ்ச தூசி தட்டி எடுத்துதான் நிறுத்தி இப்ப நேரா உள்ள வந்து டேரா போட போறதாராளமா உறுத்தி அடியே முன்னால போறவ பின்னால பாக்காத அழகே அந்த கண்ணால பாக்குற சாக்குல தாக்காத அடியே முன்னால போறவ பின்னால பாக்காத அழகே கண்ணால தாக்காத ஏய் நானா தானா நானா தானா வீணா போனா சரியே இல்லையே அட ஆனா ஊனா காணா போனா வழியே இல்லையே கொஞ்சம் கோலம்பி தோலையிறேன் எடா கூட நெளிவையும் அவ பொலிவையும் பத்து கோலம்பி தோலையிறேன் சும்மாவே சிரிக்கிற சும்மாவே சிரிக்கிற மேல பறக்குற நெஜ வயச மறக்குறேன் கோணலாத நடக்கிறேன் கோலம் இருக்கிறேன் மனச மறக்கிறேன் அடியே நால போறவ பின்னால பார்க்காத சாக்குல தாக்காத அடியே உன்னால போறவ பின்னால பார்க்காத அழகே கண்ணால தாக்காத ஏய் நானா தானா நானா தானா வீணா போனா சரியே இல்லையே அட ஆனா ஊனா காணா போனா வழியே இல்லையே ஒரு புட்டி சைஸ் புசுவான கொளுத்தி நெஞ்ச நடுவில நிறுத்திட்டா ஒருத்தி ஒரு பட்டாம் பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல ஒரு கட்டுக்கோப்பான் அவனதான் கடத்தி நெஞ்ச தூசி தட்டி எடுத்துதான் நிறுத்தி இப்ப நேரா உள்ள